முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா வா வா அன்பே. ஓஹோ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இலவசமாக வா வா வா அன்பே. உன்னாலே உன்னாலே விண்ணாள சென்றேனே, உன் முன்னே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ பிரமித்தே. ஹோ ஒளி வீசும் இரவும் நீ, உயிர் கேட்கும் அமுதம் நீ, இமை மூடும் விழியும் நீ யாசித்தே. முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா வா வா அன்பே. ஓஹோ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இலவசமாக வா வா வா அன்பே. முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா வா வா அன்பே. ஒரு பார்வை நீளத்தை, ஒரு வார்த்தை நாளத்தை தாங்காமல் வீழ்ந்தேனே, தூங்காமல் வாழ்ந்தேனே. நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன், கரை தேற்று விடுவாயோ, கதி மோட்சம் தருவாயோ. மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே, சுத்தமாய் சுத்தமாய் தூள் தூளையானேனே. முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா வா வா அன்பே. ஓஹோ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இலவசமாக வா வா வா அன்பே. உன்னாலே உன்னாலே விண்ணாள சென்றேனே, உன் முன்னே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே. நீ என்பது மழையாக, நான் என்பது வெயிலாக, மழையோடு வெயில் சேரும் அந்த வானிலை சுகமாகும். சரி என்று தெரியாமல் தவறு என்று புரியாமல் எதில் வந்து சேர்ந்தேன் நான், எதிர்பார்க்கவில்லை நான். என் வசம் என் வசம் இரண்டடுக்கு ஆகாயம், இரண்டிலும் போகுதே என் காதல் கார்மேகம். ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ பிரமித்தேன்.